பத்தல பத்தல பத்தல பத்தல சொல்லி புட்டான் கணேசு, சிக்கல சிக்கல சிக்கல சிக்கல சிரிச்சு புட்டான் சதீசு. பத்தல பத்தல பத்தல பத்தல சொல்லி புட்டான் கணேசு, சிக்கல சிக்கல சிக்கல சிக்கல சிரிச்சு புட்டான் சதீசு. பஞ்சத்தல திரிச்சாட்டுது, பசி ஒரு பக்கம் வாட்டுது, மக்கள் பணத்தை தான் தேடுது. குத்தது பத்தல குத்தது பத்தல பஞ்சத்தல திரிச்சாட்டுது, பசி ஒரு பக்கம் வாட்டுது, மக்கள் பணத்தை தான் தேடுது. குத்தது பத்தல குத்தது பத்தல குத்து குத்தாக சாப்பிட்றா, அப்ப சொத்துல தான் வாழறா, ஆரட்டி குட்டுன்னு கேக்குறா. குத்தது பத்தல குத்தது பத்தல குத்து குத்தாக சாப்பிட்றா, அப்ப சொத்துல தான் வாழறா, ஆரட்டி குட்டுன்னு கேக்குறா. குத்தது பத்தல குத்தது பத்தல ஒரு சொட்டு கூட தண்ணில இங்கு, தண்ணி வண்டி கூட வரல பங்கு, எல்லா வாட்டரும் வாட்டர் வாட்டல கண்ண கண்ண காட்டி பொண்ணு பையனை வளைச்சு போட்டுதான். அதால விரட்டி விட்டு இடத்தை வாங்கு, இடத்தை வாங்கு, கண்ண கண்ண காட்டி பொண்ணு பையனை வளைச்சு போட்டுதான். அதால விரட்டி விட்டு இடத்த வாங்கு, இடத்த வாங்கு. குந்தல கடிக்கும் பாப்பா, குந்தல கடிக்கும் பாப்பா, குந்தல கடிக்கும் பாப்பா, குந்தல கடிக்கும் பாப்பா, குந்தல கடிக்கும் பாப்பா, குந்தல கடிக்கும் பாப்பா, குந்தல கடிக்கும் பாப்பா, கும் பாப்பா, கும் பாப்பா. உனக்கு உண்மையான நண்பனை தேடு, உன்னை தேடி வெற்றி வந்துட்டும் பாரு, கண்ணை மூடிக்கின்னு உன்னை தேடு. சத்தி கிடைக்குது சத்தி கிடைக்குது, உனக்கு உண்மையான நண்பனை தேடு, உன்னை தேடி வெற்றி வந்துட்டும் பாரு, கண்ணை மூடிக்கின்னு உன்னை தேடு. சத்தி கிடைக்குது சத்தி கிடைக்குது, வளர்ச்சிய பொறாம கொண்டு மத்தவன் தாழ்த்தி பேசினாலும் இங்க வாங்கி அங்க தள்ளு, அங்க தள்ளு, அங்க தள்ளு. வளர்ச்சிய பொறாம கொண்டு மத்தவன் தாழ்த்தி பேசினாலும் இங்க வாங்கி அங்க தள்ளு, அங்க தள்ளு, அங்க தள்ளு. குந்தல கட்டி குந்தல கட்டி குந்தல கட்டி குந்தல கட்டி குந்தல கட்டி.